ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ, ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ, ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ. ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಜಿತಂ ಜಿತಂ ತೇ ಜಿತ ಯಜ್ಞ ಭಾವನ ತ್ರಯೀಂ ತನುಂ ಸ್ವಾಂ ಪರಿಧುನ್ವತೇ ನಮಃ. ಯದ್ರೋಮ ಗರ್ತೇಷು ನಿಲಿಲ್ಯುರಧ್ವರಾಃ ತಸ್ಮೈ ನಮಃ ಕಾರಣ ಸೂಕರಾಯತೇ ರೂಪಂ ತವೈತಂ ನನು ದುಷ್ಕೃತಾತ್ಮನಾಂ ದುರ್ದರ್ಶನಂ ದೇವಯದಧ್ವರಾತ್ಮಕಂ ಛಂದಾಂಸಿ ಯಸ್ಯ ತ್ವಚಿ ಬರ್ಹಿ ರೋಮಸು ಆಜ್ಯಂ ಗೃಷಿತ್ವಂ ಗೃಷು ಚಾತುರ್ಹೋತ್ರಂ ಸೃತ್ತುಂಧ ಆಸೀತ್ ಸುವಗೀಶನಾಸಯೋಃ ಇಡೋದರೆ ಚಮಸಾ ಕರ್ಣರಂಧ್ರೇ ಪ್ರಾಶಿತ್ರಮಾಸೀ ಗ್ರಸನೇ ಗ್ರಹಾತ್ತು ತೇ ಯಚ್ಚರ್ವಣಂ ತೇ ಭಗವನ್ ಅಗ್ನಿಹೋತ್ರಂ ದೀಕ್ಷಾನುಜನ್ಮೋಪಸದಶಿರೋಧರಂ ತ್ವಂ ಪ್ರಾಯಣೀಯೋ ದಯನೀಯದಂಷ್ಟ್ರಃ ಜಿಹ್ವಾ ಪ್ರವರ್ಗ್ಯಸ್ತವ ಶೀರ್ಷಕಂ ಕೃತಃ ಸಭ್ಯಾವಸತ್ಯಂ ಚಿತಯೋ ಸವೋಹಿತೇ. ನಮೋ ನಮಸ್ತೆ ಅಖಿಲ ಮಂತ್ರ ದೇವತಾ ದ್ರವ್ಯಾಯ ಸರ್ವಕ್ರತವೇ ಕ್ರಿಯಾತ್ಮನೆ ವೈರಾಗ್ಯ ಭಕ್ತ್ಯಾತ್ಮಜಯಾನುಭಾವಿತ ಜ್ಞಾನಾಯ ವಿದ್ಯಾ ಗುರವೇ ನಮೋ ನಮಃ. ತ್ರಯೀಮಯಂ ರೂಪಮಿದಂ ಚ ಸೌಕರಂ ಭೂಮಂಡಲೇನಾಥ ದದಾದೃತೇನ ತೇ ಚಕಾತಿ ಶೃಂಗೋಡ ಘನೇನ ಭೂಯಸಾ ಕುಲಾಚಲೇಂದ್ರಸ್ಯ ಯಥೈವ ವಿಭ್ರಮಃ ಸ ವೈ ಬದ ಭ್ರಷ್ಟಮತಿಸ್ತವೈಷತೇ ಯಃ ಕರ್ಮಣಾಂ ಪಾರಮಪಾರ ಕರ್ಮಣಃ ಯದ್ಯೋಗ ಮಾಯಾ ಗುಣಯೋಗ ಮೋಹಿತಂ ವಿಶ್ವಂ ಸಮಸ್ತಂ ಭಗವನ್ ವಿಧೇಹಿಷಂ. ವಸತಿ ದಶನ ಶಿಖರೇ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಧರಣಿ ತವ ಲಗ್ನ ಶಶಿನಿ ಕಳಂಕ ಕಳೇವನಿ ಮಗ್ನ ಕೇಶವಾಧೃತ ಸೂಕರ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಧೃತ ಸೂಕರ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ. ಭಗವಾನುಡಿಯ கூர்மாவதாரம் மத்ஸ்யாவதாரம் போன்ற அவதாரங்களை பார்த்தோம். மேலும் வராகவதாரம் ஆதி அவதாரமான யக்ஞ வராகமூர்த்தியுடைய பிராதுர்பாவம் எப்படி இருக்கு, எப்பேற்பட்டது, அதனுடைய மகத்துவம் என்ன, என்ன கதை அப்படிங்கறது அனுபவிக்கலாம். முதல்ல இந்த உலகம் உண்டாச்சு. யாரு முதல்ல சிருஷ்டி பண்ணினா? பிரம்மதேவர். அந்த சிருஷ்டியுடைய விஷயம் என்ன அப்படிங்கறது முதல்ல பார்த்தாதான் இந்த கதைகளுடைய கட்டத்துக்கு வர முடியும். அது வந்து பகவான் பிரம்மதேவர்கிட்ட சிருஷ்டி பண்ண அப்படிங்கிற ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டார். இங்க பிரம்மதேவர் என்ன பண்றார்? முதல்ல யார சிருஷ்டி பண்ணினா அப்படின்னா சசர்ஜாகிரேந்ததாமிஸ்ரம் அததாமிஸ்ரமாதி கிருத்து. முதல்ல பிரம்மா தமஹா ச தமஸை, மோகம் ச மோகத்தை, மகாமோகம் ச மகாமோகத்தையும், தாமிஸ்ரம் அத தாமிஸ்ரத்தையும், அந்ததாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரத்தையும் சிருஷ்டி பண்ணினார். இதெல்லாம் என்னது அப்படின்னா அஜ்ஞான விருத்தயா. முதல்லயே பிரம்மதேவர் அவித்யா சுபாவ பேதங்களுடைய விஷயங்களை, இந்த அஞ்சனத்தை படைத்துட்டார் அப்படின்னு சொல்றார். இது என்ன தமசுனா? என்ன ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. மோகம்னா என்ன? தேகாதிகள்ல அகம் புத்தி இருக்கிறது மோகம். மகாமோகம் சொன்னாரே, அது என்னது அப்படின்னா விஷயானுபவத்துல ஆசை, போக இச்சை ரொம்ப இருந்தா அது மகாமோகம். தாமிஸ்ரம் அப்படின்னா ஆஷா ஆசையை நிறைவேறலை அப்படின்னா ஒரு குரோதம் வரதே அதுதான் தாமிஸ்ரம். அந்த தாமிஸ்ரம் அப்படின்னா விஷயானுபவம் இல்லாம ஆயிடுத்துன்னா தானே அழிஞ்சுட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் மனதுல ஒரு தோற்றம் வருமே அதுதான் அந்த தாமிஸ்ரம். இந்த அஞ்சனம் அஜ்ஞானத்தினுடைய அவித்தியோடைய பிரவர்த்தனமாக்கும். இதெல்லாமே இந்த அஞ்சனத்தையாக்கும் முதல்ல பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணினார். இத பார்த்து விட்டு அந்த சிருஷ்டிய பார்த்து இதெல்லாம் என்னது எப்படி இருக்கான், பாபீயசீம் சிருஷ்டிம் திருஷ்டுவா பாபீயசீம், பாபமா இருக்கக்கூட இந்த சிருஷ்டிய பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சிந்தனையில ஆழ்ந்துட்டார் பிரம்மதேவருக்கே முடியலை இது என்னது அப்படின்னு. சரி நல்ல விஷயங்களை சிருஷ்டி பண்றோம்னு சொல்லி என்ன பண்றார், கர்ம மார்க்கத்திலிருந்து விட்டவர்கள் நிஷ்கிரியான் ஊர்த்வரேதசாக இந்திரியங்களை எல்லாம் நன்கு சம்யமனம் பண்ணக்கூடிய முனீன் முனிவர்களை படைப்போம் அப்படின்னு சொல்லி நாலு பேர் படைக்கிறார். யாரு அப்படின்னா சனகம் சனந்தம் சனாதனம் சனத்குமாரம் எல்லாம் சன் சன் வருது, சன்னா சத்து நல்லதுன்னு அர்த்தம். சனகன் சனந்தன் சனாதனன் சனத்குமாரர்களை சிருஷ்டி பண்ணினார். அப்ப பிரம்மா வந்து அவரை பார்த்து சொல்றா கோந்தளா புத்திரகாக பிரஜாகா சிஜதே பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கோ. ஆனா இவ எப்படி பிரம்மதேவர் என்ன சங்கல்பம் பண்ணி சிருஷ்டி பண்ணினார், கர்ம மார்க்கத்திலேந்தே விட்டவர்களாக தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். இந்திரியங்களை எல்லாம் நல்லா அடக்கி ஒதுக்கி இருக்கக்கூடிய சம்யமனம் தெரியக்கூடிய மனிதர்களை தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். மனச நல்லா சீலம் பண்றது கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி தானே பண்ணிருக்காரு. அவளுக்கு அவள்கிட்ட போய் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுன்னா எப்படி பிடிக்கும், பிடிக்கலையா. முக்தி மார்க்கத்துல மோட்ச தர்மானஹா அவளுக்கு மோட்ச தர்மம் தானே அவளுக்கு, அப்போ பகவானை சேவை பண்றது தான் முக்கியம் அப்படின்னு அவளுக்கு இயல்பாவே அந்த படைப்பின் பொருள்லையே அவளுக்கு தெரியறது பகவானை தான் நாடனம் அப்படின்னு. அதனால பிடிக்கலை அவ பண்ணலை பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்பாவை எதிர்த்துட்டா. அப்ப அந்த ஆக்ஞையை அவ வந்து எதிர்த்துட்டாலே அந்த குழந்தைகள் அதனால பிரம்மதேவருக்கு கோபம் வருது, தாங்க முடியாத கோபமா துர்விஷகம் ஜாத்தம் குரோதம் அப்பேற்பட்ட குரோதம் வந்தது. அப்ப பிரம்மதேவர் அந்த கோபத்தினால எப்பவுமே நம்ம எல்லாம் கோபப்பட்டுண்டா மூஞ்சி அப்படியே சுழுங்கும், அந்த புருக கொடியெல்லாம் அப்படியே இன்னும் கோபம் மாதிரி அந்த சுருங்கி போய் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருப்போமே அந்த மாதிரி பிரம்மதேவருடைய இரு புருகங்களுடைய மத்தியாத்து புருவோகோ மத்தியாத்து அந்த நெற்றி பொட்டுல அந்த இடத்திலேருந்து அந்த கோபத்திலேருந்து ஒரு குழந்தை பிரத்யக்ஷமானார். குமாரஹா சத்யஹ அஜாயத ஒரு குமாரன் ஆவிர்பவித்தான். அந்த குழந்தை என்னது அப்படின்னா அது அழுதுண்டே இருக்கு, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழருது. அப்ப அந்த குழந்தைய பார்த்துட்டு சொல்றார், ஹே தேவோத்தமா இப்படி ஒரு சின்ன குழந்தைய மாதிரி இப்படி அழுதுண்டே இருக்கே அரோதீஹி எத்து ததஹ அதனாலே உனக்கு ருதஹ அழறான்லவா அதனால ருத்ரன் அப்படின்னு பேரு சொல் பேரு வைக்கிறேன் அப்படின்னு நாமதேயத்தை பண்ணினார் ருத்ரன் அப்படிங்கிற பேர். அப்ப அவருக்கு எங்க இடம் நான் எங்க தங்கறது அப்படின்னு கேக்குறத ஹிருத்து இந்திரியாணி ஹிருதயம் இந்திரியம் பிராணன் ஆகாயம் வாயு அக்னி ஜலம் பூமி சூரியன் சந்திரன் தபஸ் இப்படி பதினொன்னு ஸ்தானங்கள் பதினோரு ருத்ரர்கள்ல அந்த பதினொன்னு ஸ்தானங்களை கொடுக்கிறார். மன்யு மனு மகினசன் மகான் சிவன் ருதுத்வஜன் உக்ரதேதஸ் அப்புறம் காலன் வாமதேவன் திருதவிரதன் பவன் அப்படின்னு பதினோரு நாமங்கள் உண்டு. அதே மாதிரி அவளுக்கு இந்த பதினோரு பேருக்கும் பதினோரு ருத்ராணி அப்படின்னு மனைவிகள். அவளுடைய பேர் என்ன, தீர்வத்தி ருஷனோமாச்ச தீவிருத்தி உஷனா உமா நீத்து இலா அம்பிகா இராவதி சுதா தீக்ஷா அப்படின்னு பதினோரு ருத்ராணி அவளுடைய பத்னிகள் உண்டானார்கள். ஆனா இந்த சிருஷ்டியும் சரிப்பட்டு வரலை, திருப்பி தபஸ் பண்ணி திருப்பி சிருஷ்டி பண்றா யாரெல்லாம் அப்படின்னா, மரீச்சி ரத்ரிங்கிரசௌ புலஸ்தியா புலஹ க்ரதுஹு, மரீச்சி அத்ரி அங்கிரச புலஸ்தியன் புலஹன் க்ரது பிருகு வசிஷ்டன் தக்ஷன் அப்படின்னு பத்தாவதாக நாரதரையும் சிருஷ்டி பண்ணினார். ஆனா இவ அத்தனை பேருமே முனிவர்கள்லவா, அவளுமே சிருஷ்டிக்கு நான் ஒத்து வரமாட்டேன், எனக்கு பகவான் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பகவத் பாதையில போறவாளா இருந்தா. அதுவும் சரிப்பட்டு வரல. பிரம்மதேவர் பார்த்தார், இனிமே இது வேலைக்கு ஆகாது, சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அவித்தியையும் சேர்ந்தாதான் நடக்கும் அப்படிங்கறதுனால மகாமோகத்தை சேர்த்து, ஆனா பகவானுடைய அந்த விஷயமும் சேர்த்து ரெண்டும் கலர்ந்தார் போல ஒரு சிருஷ்டி பண்றாராம். அது யாரு அப்படின்னா, எத்ர புமான் சோ பூத் மனுஸ்வாயம் புவஸ்வராட்யாசீட்சதரூபாக்கியா மகிஷஸ்ய மகாத்மனஹ. அதுல அவர் பண்ணின முதல் சிருஷ்டி, அதாவது பிரஜைகளை சிருஷ்டி பண்றதுக்காக ஒரு அவித்தியையும் வித்தியையும் சேர்ந்தார் போல சிருஷ்டி பண்ணின ரெண்டு பேர். அதுல ஒன்னு புருஷன், அவருடைய பேர் யாருன்னா ஸ்வாயம்புவஹ, ஸ்வாயம்புவன் என்று பேர். இன்னொரு ஸ்திரீய படைத்தார், அவளுடைய பேர் என்னன்னா சதரூபா அப்படிங்கிற ஒரு ராஜ்ஞி மகிஷியையும் பகவான் பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணினார். என்ன இந்த பேர்லயே உங்களுக்கு புரியும், ஸ்வாயம்புவமனு ஸ்வயமா பவித்தவர், சதரூபானா நூறு ரூபம் எடுக்கக்கூடியவர். சோ இந்த பேர்லயே அவளுடைய அந்த படைப்பின் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு புரிஞ்சு விடுறது, பிரஜை சிருஷ்டி தான் அப்படின்னு. இவா வந்து இந்த ஸ்திரீ புருஷ சமாகமத்துல பிரஜைகளை பெருக்குங்கோ அப்படின்னு அந்த மனுவுல சதரூபாலையும் அஞ்சு குழந்தைகள் பஞ்ச பத்தியானி அஜீஜனத்து அஞ்சு சந்தானங்களை சிருஷ்டி பண்ணினா பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். யார் அந்த அஞ்சு குழந்தைகள்? பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு ரெண்டு புத்திரர்கள், ஆஹ்கூதி தேவஹூதி பிரசூதி அப்படின்னு மூணு புத்திரிகள், புத்திரிகளுக்கும் ஜீவன் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்ப திருப்பி பிரஜைகளை சிருஷ்டி பண்ண அப்படின்னு சொல்றத நேரா பிரம்மதேவர்கிட்ட, அப்பாவான பிரம்மதேவர்கிட்ட போய் இவர்கள் சொல்றா, ஸ்வயம்புவமனு மனைவியும் கூட்டிந்து ரெண்டு பேருமா சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி கைய கூப்பிட்டு பிரம்மாட்ட சொல்றா, த்வமேக சர்வபூதானாம் ஜன்மகிருத் விருத்தி பஃபிதா அதாபி ந பிரஜானாம் தே சுஷ்ரூஷா கேனவா பவேத் தத்விதேஹி நமஸ்துப்யம் கர்மஸ்வேட்யாத்ம சக்திஷோ யதி க்ருத்வேஹ யஷோ விஷ்வக அமுத்ர ச பவேத் கதிஹி. கீர்த்தனியனான உங்களுக்கு நமஸ்காரம். சர்வ பிராணிகளுக்கும் ஜனயிதாவாக அப்பாவாக ஜென்மா கொடுத்தவர்களான அப்பாவுக்கு நமஸ்காரம். நீங்கள் எந்த ஒரு பிரவர்த்தி சொன்னேலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னேலோ அந்த விஷயத்துல கொஞ்சம் சொல்லித்தாங்கோ அப்படின்னு கேக்க பிரம்மதேவர் எடுத்த உடனே சொல்றா, நீங்கள் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கோ. இப்படி பிரஜைகளை சிருஷ்டி பண்றதுனால அவ சந்தானங்களை உற்பத்தனம் பண்றதுனாலயே தர்மத்தோட அவ இருப்பா. காம் சாச பூமியவையும் காப்பாத்துவா, அப்படி பூமியை காப்பாத்தி யாகங்கள்னால ஸ்ரீ ஹரியை ஆராதனை பண்ணுவா. அப்படி ஆராதனை பண்றத இந்த பிரஜைகளுடைய காப்பாத்துவர்களான ஸ்ரீ ஹரி இவாளன்னா க்ஷேமமா இருக்காளே அப்படின்னு ரிஷிகேஷ அனுதுஷ்யதி, ஸ்ரீ ஹரி சதா சந்தோஷமாக இருப்பார். நம்மளுக்கு ஹரி பிரீதி தானே முக்கியம் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றா. சொன்னதும் மனுருவாச்ச, மனு சொல்றார் திருப்பி, என்ன சொல்றார், ஹே பாபநாசனா, நான் உங்களுடைய ஆஜ்ஞையிலேயே கண்டிப்பாக வர்த்தேயா, கண்டிப்பாக நான் பண்றேன். ஆனா ஹே பிரபோ, எங்களுக்கு வாசஸ்தலம் எங்க, நாங்கள் எங்க தங்கறது பிரஜைகளுக்கு, எனக்கும் நான் இனிமே பிரஜைகள் உற்பத்தனம் பண்றதா இருந்தாலுமே அவளுக்கும் எனக்கும் எங்க வாசஸ்தலம், அதுக்கு அனுஜானிகி அனுவாதம் தாங்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா எல்லோகஹா சர்வசத்வானாம் மகிமக்னா மகாம்பசி அஸ்யா உத்தரணே யத்னோ தேவதேவ்யா விதீயதாம். நீங்கள் ஏத சர்வ பிராணிகளுடைய வாசஸ்தானமாக ஸ்ரீ பூமி மஹி மகாம்பசி அந்த பூமின்னு சொல்றேளோ, அந்த பூமியை இப்போ மகா ஜலத்துல முங்கி கிடக்கு. தேவா, பூமி தேவியோடைய உன்னமனத்தினுடைய விஷயத்துல நீங்க ஏதாவது பண்ணுங்க. யத்னஹா ட்ரை, என்னது இறங்கி வந்து அதை காப்பாத்துங்கோ, அந்த பூமி தேவிய காப்பாத்துங்கோ, யத்னம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றா. அப்போ இதை கேட்டதும் பூமி தேவி ஜலத்துல அப்பாம் மத்திய ஜலத்தினுடைய மத்தியத்துல இருக்கா அப்படின்னு கேட்டதும் ரொம்ப ரொம்ப நேரம் இதே நினைச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தான் பிரம்மதேவர். அப்ப இங்க ஒரு கேள்வி வரும், இப்ப இவாலாம் எங்க இருக்கா? பூமி தேவி ஜலத்துக்குள்ளனா? இவாலாம் வேற ஏதாவது லோகத்துல சந்திரன்லயோ சூரியன்லயோ இருக்கா? கிடையாது, இது காரண ஜலம் அப்படின்னு பிரளய ஜலத்துல அந்த பூமி முங்கிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு கொஞ்சம் பேர் சொல்றா. கொஞ்சம் பேர் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த அசுரன் வந்து பூமிக்கு கஷ்டம் கொடுத்து ஜலத்துல இறக்கி வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா. எதுவா இருந்தாலும் இந்த பூமி அப்படிங்கறது ஒரு பெரிய பிரளய ஜலத்துல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். அந்த பூமிய ஜலத்துல முங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னதும் பிரம்மதேவர் ரொம்ப யோசிக்கிறார், சிந்தனை பண்ற. சிருஜதோ மேக்ஷி திருவாபிஹி, நான் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறத பூமி ஜலத்துல முங்கி விடுத்து பாதாளத்துக்கு ஆண்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னா சிருஷ்டி கர்மத்துல எப்படி நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு ஹிருதயத்துல பகவானே சஹா ஈஷஹாமே விததாது. பகவானே கிருஷ்ணா நாராயணா வைகுண்டாதிபதே குருவாயிரப்பா, எனக்கு என்ன வழிய காட்டு அப்படின்னு பிரம்மதேவர் மனசுல பகவானை தியானம் பண்றார். அந்த சமயத்துல இத்யபித்யாயதோ நாசா விவராத் சஹசானக வராஹதோகோ நிரகாத் அங்குஷ்ட பரிமாணக ஜெய் போலோ வராஹமூர்த்திகி ஜெய். அப்படி இப்படி பிரம்மதேவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதையே நிஷ்பாபனான விதுரர் அனகா, நீ தியானம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த பிரம்மதேவருடைய நாசா விவராத்து, நாசானா மூக்கு, நாசிகா துவாரத்திலேருந்து மூக்கோடைய மூக்கிலேருந்து திடீர்னு ஒரு அங்குஷ்ட பரிமாணகா, ஒரு சின்ன விரல், அந்த சின்ன விரலுடைய ஹைட்டுக்கு வராக தோக்கா ஒரு பன்னி குட்டி வெளியில சாடி உடுத்து, அந்த மூக்கிலேருந்து சாடி கீழே விழுந்து உடுத்து. அது யாரு அப்படின்னு திடீர்னு மூக்கிலேருந்து விழுந்தது இல்லையா, அது யாருடா அது அப்படின்னு பாக்கிறார் பிரம்மதேவர், கண்ணை திறந்து பாக்கிறார். ஹாஹா விபோஜனமஹம் யபிபம் புரஸ்தாத் அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமஹம் கரோமி இத்தம் த்வதங்கி உகலம் சரணம் யதோஸ்ய நாசா புடாத் சமபவ சிசுகோலரூபி. சிசுகோல ரூபியாக வந்த அந்த ஒரு பன்றி வடிவத்துல என்னது இருக்கு அப்படின்னு அந்த வடிவத்தை பாக்கறத என்ன அவர்தான் அந்த வடிவம். தஸ்யாபி பஷ்யத கஸ்தா க்ஷணேன கில பாரத கஜமாத்ர பிரவவ்ருதே ததத்பூதம பூன் மஹத். அந்த பிரம்மதேவர் பார்த்துட்டே இருக்கிறத அந்த பன்னி சின்னூண்டு அங்குஷ்டம் மாத்திரம் தானே வந்தது, அது எப்படி என்ன எடுத்தாம் அந்தரீக்ஷம் தொடர அளவுக்கு பெரிய வடிவம். கஜ மாத்திரா ஒரு ஆனை ஆட்டமா, ஆனையோடைய ஆகாரத்துல பெரிய வடிவம் எடுத்துட்டு பெருசாயிண்டே இருந்தது. அத்புதம் அபூத்து அத்தியாச்சரியமா இருந்ததாம் பிரம்மதேவர் என்னடா அப்படின்னு ஆச்சரியமா பாக்கறா. மரீச்சி போன்ற பிராமணர்கள் சனகாதிகள் மனுகள் பிரம்மா எல்லாரும் கூடி இந்த ஸ்வரூபத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாளாம். அஹோ அத்புதம், அஹோ அத்புதம், பன்னியுடைய உருவம் மாயா வடிவம் தானே பகவான் எடுத்திருக்கார், இது பகவான் தான் இருக்கணும். இந்த மூக்கிலேந்து மேன் ஆசாயாக வினிசிருத்தம், என்னுடைய மூக்கிலேந்து இத்தனை பெரிய பன்றி வடிவம் எப்படி வந்தது, வராகம் எப்படி வந்தது, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஏன்னா சட்டன்னு அதை இன்னும் பாக்குறதுக்குள்ள இவ்வளோ கஜமாத்திரமா பெருசா இருக்கு அப்படின்னா அவருக்கே நம்ப முடியல, இது என்னுடைய மூக்கில இருந்து தான் வந்ததா அப்படின்னு பிரம்மதேவர் யோசிக்கிறார். இது மகாவிஷ்ணு தான் என்னுடைய மனசுடைய சங்கடத்தை தீர்க்கறதுக்கு வந்திருக்காரா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறார். இது மீமாம் சதஸ்தஸ்ய பிரம்மண சஹசூனுபிஹி பகவான் யக்ஞ புருஷோ ஜகத் ஜாகேந்திர சந்நிபகாம். இப்படி பார்த்துருக்கிறத புத்திரர்கள் எல்லாம் இந்த விதம் எல்லாருமா அந்த பிரம்மதேவர் எல்லாருமா பார்த்துருக்கத்தையும் அந்த யக்ஞ மூர்த்தி இங்க யூஸ் பண்றார், யக்ஞ புருஷா பகவான். அப்ப அந்த வராகம் ஒரு பன்றி கிடையாது, பகவான் தான், ஸ்ரீ வராக பகவான் தான், யக்ஞ மூர்த்தியான ஸ்ரீ வராக பகவான். ஒரு மகா பர்வதத்துக்கு துல்லியமாக கஜேந்திர மாதா சொன்னோம், இப்போ அகேந்திர சன்னிபகான்னு எடுக்கிறார். அகேந்திர சன்னிபனா பெரிய மகா பர்வதம் எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு துல்லியமாக பகவான் வளர்ந்து ஜகர்ஜ ஒரு கர்ஜனம் போட்டாராம். இத பார்த்ததும் சர்வசமர்த்தனான ஸ்ரீஹரி எல்லாங்கி நிறைஞ்சிருக்காருன்னு பார்த்ததும் பிரம்மா அத்திர ரிஷி பேரும் எல்லாரும் ஹர்ஷயாமாச சந்தோஷம் அடைஞ்சார்கள். நிஷம்யதே கர்கரிதம் ஸ்வகேத க்ஷயிஷ்ணு மாயாமய சூகரஸ்ய ஜனஸ்தபஸ்ஸத்ய நிவாசினஸ்தே த்ரிபிஃ பவித்ரைர் முனயோ க்ருணன்ஸ்ம. அந்த வராகமூர்த்தியுடைய சிந்தைகள் எல்லாம் நீக்கி தரக்கூடிய சிந்தை துக்க அடங்கியிருக்கக்கூடிய மனச தெளிவுபடுத்தக்கூடிய மாயாமயனான யக்ஞ வராகமூர்த்தியுடைய அந்த கர்கரிதம் குர்குர்னு அந்த சத்தத்தை கேட்டு சத்தியலோகம் ஜனஹா தபஹா எல்லா லோகத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் விக்கியாதமான ரிஷிகள் எல்லாரும் அந்த பகவானை அந்த சத்தத்தை கேட்டே அந்த வராக மூர்த்தியை ஸ்துதி பண்றார். உட்சிப்தவாலஹ கஜர கடோர சடாவிதுன்மன் கரரோமசத்வக குராஹதாப்ரஹ சிததம்ஸ்ட்ர ஈக்ஷா ஜோதிர்பபாசே பகவான் மஹீந்திரஹ. இந்த ஸ்லோகத்தை கண்ண மூடி ஒன்னு தியானம் பண்ணினா அந்த வராக ரூபம் நம்ம மனசுல வந்து உட்கார்ந்து எப்படி இருக்காராம், உட்சிப்த வாலஹா வாலை சக்தி பிடிச்சுட்டு இருக்காராம், ஆகாசத்துக்கு பார்த்துண்டு சக்தி பிடிச்சிருக்கார். கச்சரஹா ஆகாயத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடியவர், கடோரமா இருக்கக்கூடியவர், சடாஹா அந்த சட்டையெல்லாம் கண்டரோமங்கள் எல்லாம் நன்னா கொடையரா விதுன்மன் நன்னா கொடையரார், கர ரோம சத்வக்கு ரோமங்கள் எல்லாம் அப்படியே எழுந்து நிக்கிறது, அம்பாட்டமா அவ்வளோ பெருசா கூர்மையா இருக்கான். குராஹதாப்ரஹா குராஹதாப்ரஹானா அந்த குழம்பு இருக்கும்லவா அந்த பன்றிக்கெல்லாம் அதெல்லாம் அழகா அப்படியே வைக்கிறாராம், கால கீழே கீழே வைக்கிறார். மேக நிறையோட இருப்பவர் வெள்ள வெள்ளேன தேற்றை சித தம்ஷ்ட்ரஹா அந்த பல்லு வெள்ள வெள்ளேன்னு இருக்கு, கூர்மையா இருக்கு. ஈக்ஷா ஜோதிஹி அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய பிரகாசத்துல கண்கள் ஜொலிக்கிறதுலவா அந்த வராக மூர்த்தியுடைய கண்கள் ஜொலிக்கிறதே அந்த பிரகாசத்துல அது டார்ச் லைட்டா காட்டுறதான் அங்க. எதுக்கு அப்படின்னா என்ன என்ன பண்ற வராகமூர்த்தி அப்படின்னா என்னுடைய பூமி தேவி எங்க இருக்கா, என்னுடைய பூமியிலவா அந்த வராக பகவான் தானே சாக்ஷாத் நாராயணன் தானே வராகமூர்த்தியா, பகவானுடைய பத்னி தானே பூமி தேவி, பூமி எங்க அப்படின்னு அந்த வராகமூர்த்தி தேட அந்த பூமிய உத்தாரகனாக மஹீந்திரஹா பகவான் பபாசே பூமி உத்தாரணம் பண்ணி வராகமூர்த்தி சோபித்தார். கிராணேன பிருத்வியா பதவீம் விஜிக்ரன் க்ரோடாபதேஷஹ ஸ்வயமத்வராங்கஹ கராளதம் ஸ்ரோப்ய கராளதிருப்யாம் உத்வீக்ஷ்ய விப்ரான் க்ருணதோ விஷத்கம். தேடுறதுக்கு வேண்டி பன்றி உடுவம் ஒரு கபட்டமான ரூபத்தை தரித்து சாக்ஷாத் யக்ஞமூர்த்தியே கிராணம் மூக்கு தானே அவளுக்கு ரொம்ப வேலை பண்ணும், கிராணேன மூக்குனால மனுத்து பாக்கறா பூமி எங்க பூமி எங்க பூமி எங்க மடைச்சு வச்சிருக்கா அப்படின்னு பூமி மார்க்கத்தை மனுத்து அதை கண்டுபிடிச்சுட்டார். அப்படி ஜலத்துக்கு உள்ளுக்கா போறார், ஏன்னா பூமி தேவிய உள்ளதானே வச்சிருக்கா, அந்த பூமி தேவிய எடுக்கணும் அப்படின்னா உள்ள போனமே அப்படி அந்த வராகமூர்த்தி உள்ளுக்கா ஜலத்துக்கு அடியில இறங்கி போனார். குறை குறைஹி க்ஷுரப்ரைர்தரயம் ததாப உதிச்சாபரபாரம் த்ரிபரூரசாயாம் ததர்ஷகாம் தத்த சுஷுப்சரக்ரே யாம் ஜீவதானீம் ஸ்வயமப்யதத்த. அந்த டைம்ல யக்ஞவராக மூர்த்தி நீண்ட அம்பு மாதிரி இருக்கக்கூடிய குழம்புனால அந்த காலை வைக்கிறாரே இல்லையோ, அந்த ஜலம் எல்லாம் அப்படியே கோஷம் போட்டு அலை அடிக்கிறதாம். அப்படி அந்த காலு பாதாளத்துல வச்சு பூமிய பார்த்துட்டார், காந்த தர்ஷ பூமிய தேவிய பார்த்துட்டார் வராகமூர்த்தி. அந்த பூமிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே எடுத்துக்கிறார். அந்த சமயத்துல ஸ்வதம்ஸ்ரயோ த்ருத்ய மகீம் நிமக்னாம் அந்த வராகமூர்த்தி ஆழ்ந்து போய் அந்த பூமிய தன்னுடைய ஸ்வதம்ஸ்ரயா அந்த தம்ஷ்ரத்தினால ஒரு தூக்கு தூக்கினாராம். அந்த பூமி எப்படி இருக்காம், பகவானுடைய அந்த வராகமூர்த்தியுடைய தம்ஷ்ரம் இருக்கே, தம்ஷ்ரத்துல ஒரு பொட்டு வச்சா எப்படி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கானாம் பூமி. அந்த பூமி அழகா பூ மாதிரி தூக்கினார் பாதாளத்திலேந்து. அந்த சமயத்துல ஒரு பெரிய கதையோட அந்த சந்தர்ப்பத்துல அம்பசி கதையா ஆபயந்தம் ஒரு கதையோட கதைய சுழட்டிண்டு இந்த பூமி தேவிய எடுத்துட்டு போறத சகிக்காம ஒரு ராட்சசன் வந்தான், தைத்யம். யாரு ராட்சசன் இங்க? தைத்யம் தான் சொல்லிருக்கா, யாருன்னு சொல்லலை. நம்மளுக்கு தெரியுமே யாருன்னு, திதி புத்திரனான ஹிரண்யாட்சன் அங்க வந்தார். அந்த ஹிரண்யாட்சனை சுதர்சன சக்கரமாட்டமா, பொதுவா பகவான் அந்த தன்னுடைய தெற்றைனால அந்த தம்ஷ்ரத்தினாலதான், அந்த தம்ஷ்ரத்துக்குள்ள யார் இருக்கானா, சுதர்சன சக்கரம் உள்ள போய் ஆல்ரெடி செட்டிலா இருந்தாராம். ஒரு யானை சிம்மமாட்டமா ஒரு ரொம்ப சுலபமா அந்த அசுரனை அந்த தைத்தியனை வதம் பண்ணினார், குத்தி எடுத்த. ஜெகதீம் விபிந்தன் கஜேந்திரஹா யதா, ஒரு யானை தன்னுடைய கொம்ப மண்ணுல குத்தி வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த வராக மூர்த்தி பகவான் தன்னுடைய கொம்புன அந்த தம்ஷ்ரத்தினால அந்த அசுரனை கீறி அந்த ரத்தத்தை எல்லாம் அந்த பூரா அங்க ஜலமயமா ஆகி ரத்தமயமா ஆயிடுத்து. அப்படி அந்த அசுரனை வதம் பண்ணினார் என்று சொல்ல, இதெல்லாம் பார்த்த ரிஷிகள் எல்லாரும் வந்து ஸ்துதி பண்ற அந்த வராக மூர்த்தியை. ஜிதம் ஜிதம் தே ஜித யக்ஞ பாவன த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ யத்ரோமகர்த்தேஷு நிலில்யுரத்வரா தஸ்மை நமஹ காரண சூக்கராயதே. காரண சூக்கரான பகவானே, உங்களுக்கு யக்ஞ வராக மூர்த்தி தான் யக்ஞஸ்வரூபா. வராகம்னா ஒரு பன்னி, பன்றி வடிவத்துல பாக்கலையவா. பகவான் யக்ஞஸ்வரூபமாக ரிஷிகள் அத்தனையும் ஸ்ரத்தையோடு இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்க, அற்புதமான ஸ்துதி இது. ஒரு வராகத்தை ஒரு பகவான் வராக அவதாரம் எடுத்திருக்கார், பன்றி உருவம் எடுத்திருக்கார். அந்த பன்றிக்கு பின்னாடி என்ன ஒரு தத்துவம் இருக்கு, அது எப்படி யக்ஞ வராக மூர்த்தியாக மாறித்து, யக்ஞத்துக்கும் வராகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஸ்துதியிலேயே அவ ரிஷிகள் பதில் சொல்லிட்டான். எப்படி அப்பேற்பட்ட காரண மூர்த்திக்கு நமஸ்காரம், அது எப்படி யக்ஞமா சேர்ந்து காட்ட முடியும் அப்படின்னா, யக்ஞத்துக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, இந்த வராக ஸ்வரூபத்துக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னு ஈக்குவலைஸ் பண்ணினா தெரிஞ்சிடும். என்னதாம் சந்தாம்சி ரோமசூம், சந்தஸ் அப்படிங்கறதுதான் அந்த வராகமூர்த்தியுடைய ரோமங்கள். பர்ஹிஹி த்ருஷிது, தர்பை தான் த்வசிஹி சந்தாம்சி, புறம் தோல் தான் சந்தஸ், ரோமங்கள் தான் தர்பை, கண்கள் என்னது அப்படின்னா ஆஜ்யம் நெய், பாதங்கள் அந்த நாலு பாதங்கள் இருக்கே வராகமூர்த்தியுடைய அந்த நாலு பாதங்கள் தான் ஹோத்ரு சதுஷ்டய கர்மம் அப்படின்னு சொல்றா. மேலும் பகவானுடைய முகாக்ரம் ஜுஹு, நாசிகா துவாரங்கள் சுருவம் அப்படிங்கறது, உதரத்துல இடை அப்படிங்கிற ஹவிசு, கர்ணத்வாரத்துல சோமரசபான பாத்திரம், முகத்துல பிரம்மபாக பாத்திரமான பிராசித்திரம், இப்படின்னு ஒவ்வொரு பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களுமே ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த ஸ்துதியை நம்ம சதா தியானம் பண்ணினா வராகமூர்த்தி நம்மளுடைய மனசுல அப்படி ஆவிர்வாவம் பண்ணுவார் அப்படின்னு அவ்வளோ பவர் ஆன இந்த ஸ்லோகங்கள் வகுத்து தந்திருக்கா. யக்ஞமூர்த்தியுடைய அந்த பகவானுடைய சிரசு ஹோமரகிதாகனி உபாசன அக்னி ஆவறது. பிராண சக்திகள் தான் இஷ்டகாசேனங்கள். சித்தயஹாஹி பகவானுடைய ரேத்தசு சோமரசமாம். பால்யாதிவஸ்தா பேதம் எல்லாமே அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்கள் அக்னிஷ்டோமாதி சப்த கிரது பேதங்கள் எல்லாம் ஆக்கும். சரீரத்துல சந்திகளாக்கும் யஜ்ஞங்கள் அப்படின்னு ஒவ்வொரு யஜ்ஞத்துக்கும் இந்த வராகமூர்த்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றா. மேலும் அந்த வராகமூர்த்தியை எப்படி நமஸ்காரம் பண்றா அப்படின்னா, ஞானாய வித்யா குரவே நமோ நமஹ. வித்யா குரவே அப்படின்னா ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய நின் திருவடிக்கு நமஸ்காரம் பா, நமஸ்காரம், நமஹா நமஹா நமஹா. கர்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிக்கு நமஸ்காரம் பா அப்படின்னு ஞான குருவே. ஒரு பன்றியை பார்த்து வித்யா குருவே சொல்லணும்னா அது சாதாரண ஒரு பன்றி கிடையாது, பகவத் ஸ்வரூபம் தான். அந்த ஸ்வரூபத்தினுடைய ஆதாரம் என்னது அப்படின்னா அந்த பூமாதேவிய காப்பாத்தனம் அப்படின்னு அந்த கோரமா வந்திருக்காரு. இந்த பூமாதேவி சின்னூண்டுதான் இருக்கா. ஏன் இந்த வராக மூர்த்தி இவ்வளோ பெருசா வரணும் அப்படின்னு கேட்டா, அவர் காப்பாத்தனம்னு சொல்லி வரலையாம், அவருடைய கருணைக்கு ஏத்தார் போல ஒரு ரூபத்தை எடுத்துட்டாராம். அவ்வளோ பெரிய கருணையா, அதனாலதான் இப்பேற்பட்ட ஒரு மகாதேவி பெரிய மலையாட்டமா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி ஸ்துதி பண்ணி பண்ணி, சவைபத பிரஷ்டமதிஸ்தவைஷதே யஹ கர்மணாம் பாரமபார கர்மணஹ யத்யோக மாயா குணயோக மோஹிதம் விஸ்வம் சமஸ்தம் பகவன் விதேஹிஷம். அபாரமான கர்மங்களோட கூடினவன், உங்களுடைய கர்மங்களுடைய அவதியை யாருக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ, யாரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ, யஹா ஏஷதே பத, அவ ஆசைப்படுறானா பகவானுடைய அத்தனை ஆசீர்வாதம் அவளுக்கு வந்து சேரும். யாதொருத்தன் பகவானுடைய யோகமாயோடைய குணத்தை தெரிஞ்சுக்கிறாரோ, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ, அவளுக்கெல்லாம் மங்களத்தை கொடுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ரிஷிகள். தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபௌ கிம் துர்லபம் தாபிரலம் லவாத்மபிஹி அனன்ய திருஷ்டியா பஜதாம் குஹாஷயஹ ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரஸ்பராம். சொல்றா சர்வாபிஷ்டங்களுடையும் பிரபுவான அந்த பகவான் பிரசன்னே, பிரசன்னமானா துர்லபம் கிம், துர்லபமா என்ன இருக்கு இந்த உலகத்துல, எல்லாமே கிடைச்சுடுமே. அவன் பகவான் பிரசன்னமாவது தானே முக்கியம். ஸ்வகதியே தந்து அருள்பவன் அல்லவா, ஸ்வயம் விதத்தே ஸ்வகதியும் பரஸ்பரம், அவருடைய கதியே தந்து அருள்பவன் அல்லவா அந்த பகவான் அப்படின்னு சொல்லி சாத்தியமா அந்த வராக ஸ்துதியை பூர்த்தி பண்றார்கள் ரிஷி ரிஷிவரியர்கள். மேலும் யார் அந்த தைத்தியன், ஹிரண்யாட்சன் என்று சொன்னோம் அந்த இந்த அத்தியாயத்துல, தைத்தியன் என்றுதான் சொன்னா அந்த யாரு தைத்தியன், ஹிரண்யாட்சன். ஹிரண்யாட்சனுடைய கதை என்ன, அவர் எதற்காக பகவான் வராக மூர்த்தியா வந்து பூமாதேவிய காப்பாத்துற சமயத்துல வந்து பகவான்ட சண்டை போட்டு வதம் பண்ணப்பட்டு மாண்டு விழுந்தார் அப்படிங்கிற கதை விஸ்தாரமா நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீஹரையே நம, ஸ்ரீஹரையே நம, ஸ்ரீஹரையே நம. ஸ்வத்தி பிரஜாபிய பரிபாலயந்தா நியாயேன மார்கேண மகிம் மகேஷாஹ கோ ப்ராஹ்மணேபிஷ் சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. ஜெய் போலோ ஸ்ரீவராஹ மூர்த்தின ஜெய். ராம ராம ராம ராம ராம ராம.